அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா அருணனாயிரம் மேனி சூடிய ஆதிரை நாதனே அருணனாயிரம் மேனி சூடிய ஆதிரை நாதனே அன்பெனும் மேகமாய் பெருகும் அண்ணாமலையானே அன்பெனும் மேகமாய் பெருகும் அண்ணாமலையானே அடியார்கள் உனை பாடி வந்தோம் ஆனந்தம் மிகவாகி நின்றோம் அடியார்கள் உனை பாடி வந்தோம் ஆனந்தம் மிகவாகி நின்றோம் அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா அருணாச்சலா சிவ அருணாச்சலா அடியெனும் மூலம் தேடிய போது எங்கு மறைத்தாய் உனது பதம் அனலெனும் உடலை மாயம் செய்து எங்கு மறைத்தாய் அதிசயம் அடியெனும் மூலம் தேடிய போது எங்கு மறைத்தாய் உனது பதம் அனலெனும் உடலை மாயம் செய்து எங்கு மறைத்தாய் அதிசயம் ஆதி ஜோதியே உமை பாதிமேனியே அருகில் தொலைவில் ஆட்சி செலுத்தும் அண்ணாமலையானே ஆதி ஜோதியே உமை பாதிமேனியே அருகில் தொலைவில் ஆட்சி செலுத்தும் அண்ணாமலையானே அருணைமலையில் ஒரு கருணை உருவம் என பெருகும் சிவனே சங்கரனே அருணைமலையில் ஒரு கருணை உருவம் என பெருகும் சிவனே சங்கரனே அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதி சிவ அருணாச்சலா சிவ அருணாச்சலா சிவ அருணாச்சலா லிங்கமாய் தோன்றும் ஒற்றை உருவே உந்தன் பேரோ பஞ்சமுகம் ஐந்தினை சொல்லி உனை வலம் வருவோர் காண்பதென்னவோ பலவிதம் லிங்கமாய் தோன்றும் ஒற்றை உருவே உந்தன் பேரோ பஞ்சமுகம் ஐந்தினை சொல்லி உனை வலம் வருவோர் காண்பதென்னவோ பலவிதம் சந்திரசேகரா அருணாச்சலேஸ்வரா தத்துவமாகிய வித்தகமலையே அண்ணாமலையானே சந்திரசேகரா அருணாச்சலேஸ்வரா தத்துவமாகிய வித்தகமலையே அண்ணாமலையானே சிவனும் அம்பிகையும் பேரும் வடிவில் பல சித்துகள் புரியும் சங்கரனே சிவனும் அம்பிகையும் பேரும் வடிவில் பல சித்துகள் புரியும் சங்கரனே அருணா அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா அருணனாயிரம் மேனி சூடிய ஆதிரைநாதனே அருணனாயிரம் மேனி சூடிய ஆதிரைநாதனே அன்பெனும் மேகமாய்ப் பெருகும் அண்ணாமலையானே அன்பெனும் மேகமாய்ப் பெருகும் அண்ணாமலையானே அடியார்கள் உனை பாடி வந்தோம் ஆனந்தம் மிகமாகி நின்றோம் அடியார்கள் உனை பாடி வந்தோம் ஆனந்தம் மிகமாகி நின்றோம் அருணாச்சலா சிவ அருணாச்சலா ஆதியே அந்தமே எங்கள் ஆவுடை ஜோதியே சிவ அருணாச்சலா ஜோதி சுடரே